ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಗುರುಭ್ಯಸ್ತದ್ಗುರುಭ್ಯಸ್ಯ ನಮೋ ವಾಕಮಧೀಮಹೇ ವೃಣೀಮಹೇ ಚ ತತ್ರಾದ್ಯೌ ದಂಪತೀ ಜಗದಾಂಪತಿ ವೇದಾಂತ ಗುರುಮುಖಾರ್ಜಿತ ವಾಗೀಸ ಪದಾರವಿಂದ ಮಧುಪಾಳಿಂ ಶ್ರೀಬ್ರಹ್ಮತಂತ್ರ ಕಲಿಜಿನ್ಮಣಿಮಾಲಾಂ ವಂದಿಶೀಯಸು ಮಹಾರ್ಗಾಂ ಜ್ಞಾನಾನಂದಮಯಂ ದೇವಂ ನಿರ್ಮಲಸ್ಫಟಿಕಾಕೃತಿಂ ಆಧಾರಂ ಸರ್ವವಿದ್ಯಾನಾಂ ಹಯಗ್ರೀವಮುಪಾಸ್ಮಹೇ ಸೀರೊಣ್ಣದೋಪ್ಪಲ್ ದರವೆಹೆಂಗಳಮುಳಯಾನ್ ಪಾರೊಣ್ಣಚೊಲ್ಲ ಪಳಮೊಳಿಯುಲ್ ಓರೊಂಡುದಾನೇ ಅಮಯಾದೋ ದಾರಣಿಯಲ್ ವಾಳ್ವಾರ್ಕ ವಾನೇರ ಪೋಮಳವುಂ ವಾಳ್ವು. ಶ್ರೀಯಃಪತಿಯಾನ ಭಗವಾನ್ ತಿರುವೇಂಗಡಮುಡಯಾನುಡೆಯ ತೀರ್ಥವಾರಿ ದಿನಂ. இன்று திருவேங்கடமுடையானுடைய அவதார மகோத்சவம். அப்பேற்பட்ட சுதினத்திலே சுவாமி வேதாந்த தேசிகருடைய அவதார தினமும் இன்று. சுவாமி வேதாந்த தேசிகருடைய அவதாரம் இப்போ நம்ம பார்க்க போறோம். போன பாகத்திலே தோத்தாரம்பா அனந்தசூரிகளுடைய திருக்கல்யாணம் வரைக்கும் பார்த்தோம். அந்த தம்பதிகள் அங்கேயே காஞ்சிபுரத்திலேயே தேப்பெருமாளுக்கும் தீபப்பிரகாசருக்கும் கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்போ பகவான் அவதாரம் பண்றார். பகவானுடைய அவதார காரணம் அப்படின்னு பார்த்தா பரித்ராணாய சாதூனாம் விநாசாய சதுஷ்ருதாம் தர்மசம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு சாது ரக்ஷணம் துஷ்ட நிகிரகம். துஷ்டர்களை நிகிரகம் பண்ணி சாதுக்களை ரட்சி தர்மசம்ஸ்தாபனார்த்தம் பண்ணணும். ஆனா பகவானே அவதாரம் பண்ணேர். எல்லா அவதாரம் பண்ணாலும் துஷ்ட நிகிரகம் நல்லா ஆச்சு, சாது ரட்சணமும் ஆச்சு, ஆனாலும் பகவானுக்கு இன்னும் அதிகமாக தயை பண்ணணும் அப்படின்னு சஸ்திரபாணியாக வந்தா போராதுன்னு சாஸ்திரபாணியாக வந்தாதான் இருக்கிற நிறைய ஜீவாத்மாக்களை எல்லாரையும் உஜ்ஜீவிக்கலாம் அப்படின்னு மோட்ச மார்க்கத்தை காட்ட ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களாகவும் பகவான் சங்கல்பித்து அவதரிக்க வைக்கிறார். அப்போ இன்று சுவாமி தேசிகனுடைய அவதாரம். அவருடைய அவதார காரணம்னு பார்த்தாலும் வேதே சஞ்சாத கேதே முனிஜனவச்சனே பிராப்த நித்யாவமானே சங்கீரணே சர்வவர்ணே சதி ததனுகுணே நிஷ்பிரமாணே புராணே மாயாவாதே சமோதே கலிகுல்ஷவசாத் சூன்யவாதே விவாதே தர்மத்ராணாயோ பூத் சஜைது பகவான் விஷ்ணு கண்டாவதாரா அப்படின்னு. வேதங்கள் எல்லாம் யாரும் பிரமாணமாக ஒத்துக்க மாட்டேங்கிறார்களாம். முனிஜனவச்சனே, இந்த ரிஷிகளுக்கு இவாளுக்கெல்லாம் வேலை இல்லை, இவா சொல்றதெல்லாம் கேட்கணுமா அப்படின்ற மாதிரி காலம் ஆயிடுத்து. நிஷ்பிரமாணே புராணே, புராணம்லாம் இது ஒரு கட்டுக்கதைதான், இதெல்லாம் யாராவது நம்புவாளா அப்படின்னு எல்லா ஜனங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். மாயாவாதே, இந்த லோகமே மாயை அப்படின்னு சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டா. பகவான் சிருஷ்டிச்ச லோகம் மாயை ஆகுமா? இது லீலா விபூத்தியாச்சே. அதுக்கப்புறம் சில பேர் சூன்யவாதே விவாதே அப்படின்னு இந்த லோகமே சூன்யம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டா பௌத்தர்கள்லாம். அப்போ பகவான் தர்மத்ராணாயோபூத் சஜெய்து பகவான் விஷ்ணு கண்டாவதாரஹான்னு திருவேங்கடமுடியானே தன்னுடைய கண்டாவ சங்கல்பிச்சு அவர் அவதரிக்க வைக்கிறாராம். இதெல்லாம் மாத்தணும் அப்படின்னு மறுபடியும் எல்லாரையும் உஜ்ஜீவனம் பண்ணணும். நம் ராமானுஜ சம்பிரதாயத்தை திருப்பியும் எல்லாருக்கும் அதை அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. அப்படி இங்க வந்து அப்ப ஆழ்வார் ஆச்சாரியர்களுடைய அவதாரமும் காரணம் பார்த்தாலும் அதேதான், சாது ரக்ஷணம் துஷ்ட நிகிரகம் அப்படின்றதும் இங்க ஆயிடுச்சு. ஏன்னா வாதியர்கள் நம் வேதத்த மார்க்கத்தை ஒத்துக்காதவாளை நிரசனம் பண்ணணும், அவளை வாதம் பண்ணி ஜெயிக்கணும், நம் சம்பிரதாயத்தை ஸ்தாபிக்கணும் அப்படின்னு. அதனால திருவேங்கடமுடையானே அவரே சங்கல்பிக்கிறேராம். திருவேங்கடமுடையான் எப்பேற்பட்டவர்? ஆழ்வார்கள்லாம் மங்களாசாசனம் பண்ணும் பொழுது வேதப்பொருளே என் வேங்கடவா வேதியர் முழுவேதத்தமுதனை என்றெல்லாம் மங்களாசாசனம் பண்றார்கள். சுவாமி ஸ்ரீ பாஷ்யக்காரர் ராமானுஜரும் ஸ்ரீபாஷ்யத்திலே முதல் மங்கள ஸ்லோகத்திலேயே ஸ்ருதி சிரசி விதிப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே அப்படின்னு ஸ்ருதி சிரசான வேதாந்தத்தில் சொன்னப்பட்ட பரபிரம்மம் இப்பேற்பட்ட திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன் அப்படின்னு முதல் மங்கள ஸ்லோகத்திலேயே சொல்றார். காரணம் என்னன்னா, நம்மாழ்வார் சொல்றா போல் அகலகில்லேன்னு அலர்மேல் மங்கை உரைமார்பன், தாயாரோடையே இருக்கிறதுனால இந்த இடத்துல பரபிரம்மம் ஸ்ரீஹ்பதியான பகவான் தாயாரும் பெருமாளும் சேர்ந்தேன்றதுக்காகவே இங்கு ஸ்ரீனிவாசே அப்படின்னு இங்கு மங்களாசாசனம். அப்பேற்பட்ட பெருமாள் உபய விபூதி நிர்வாகனாக இருக்கேர் திருவேங்கடமுடையான் நித்திய விபூதிக்கும் லீலா விபூதி நாயகன் விண்ணவரும் மன்னவரும் விரும்பும் பெருப்பு அப்படின்னு. அப்பேற்பட்ட திருவேங்கடமுடையான் என்ன பண்ணேராம், தன்னுடைய பக்தனான தொண்டமான் சக்கரவர்த்திக்கு திருவாழி திருச்சங்குகளை சங்கு சக்கரத்தை ரெண்டுத்தையுமே அவர் கொடுத்துட்டேராம். அப்பேற்பட்ட பக்தன், அந்த காலத்திலேயே பகவான் கிட்டேயே பேசுறவர், தன்னுடைய ராஜ்ய பரிபாலனத்தை எல்லாமும் பெருமாள் கிட்ட சொல்லி சொல்லியே நடத்துவேராம் அப்பேற்பட்ட பக்தன். ஆனா என்ன ஆச்சுன்னா, சங்கு சக்கரத்தை கொடுத்த உடனே எல்லா பக்தர்களும் என்ன நினைச்சிட்டா, இப்ப இவர் பெருமாள் இல்லையோ அப்படின்னு அவாவா ஒவ்வொருத்தர் இது எங்க தேவத்தை தான் எங்க தேவத்தை தான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அப்ப பெருமாள் யார் திருவேங்கடமுடையான்னே ஒத்துக்காத ஒரு காலம் வந்துடுதான். அப்ப ராமானுஜர் தான் இதுக்கு வந்து பெருமாளுக்கு திருப்பியும் சங்க சக்கரத்தை கொடுத்து, இது திருவேங்கடமுடையான் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ண பெருமாளாச்சே, இப்படி எல்லாருக்கும் சந்தேகம் வருதே அப்படின்னு அவருக்கு சங்க சக்கரத்தை கொடுத்தேராம். அதே மாதிரி அது பிரமேயத்தை ரட்சிச்சு கொடுத்தேர் பாஷ்யக்காரர். அதே மாதிரி பிரமாணமான வேதத்துக்கு எல்லாரும் அவ ஒவ்வொரு அர்த்தங்களையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். சில பேர் சில வேதத்தில் சில பட்சத்தான அர்த்தங்களை எடுத்து மற்ற பட்சத்து அர்த்தங்களாம் விட்டு அதுக்கு அர்த்தத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அப்போ சுவாமி பாஷ்யக்காரர் விசிஷ்டாத்வைத பரமாக பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணி காஷ்மீர தேசத்திலே சரஸ்வதி பீட்டத்திலே அதை சமர்ப்பிக்கும் பொழுது இங்க வந்து அபிநவ ரங்கநாத சுவாமி இதை சொல்றார். பாஷ்யம் யஸ்ய நிஸ்ஸம்ய லக்ஷ்மண முனே கௌதூஹலாத் பாரதி அப்படின்னு, பாஷ்யம் யஸ்ய நிஸ்ஸம்ய லக்ஷ்மண முனேஹே கௌதூஹலாத் பாரதி அப்படின்னு பாஷ்யம், இந்த பாஷ்யத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம். லக்ஷ்மண முனியான ராமானுஜருடைய பாஷ்யத்தை பார்த்து சரஸ்வதி தேவி ரொம்ப சந்தோஷப்பட்டு கௌதூஹலாத் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம். சூத்ராணாம் இதமுத்தமம் விவரணம் அப்படின்னு இப்பேற்பட்ட அர்த்தம் விவரணங்களோட வேதத்துக்கு யதார்த்தமான எல்லா அர்த்தத்தையும் சரியா இருக்கும்படியாக இந்த சூத்திரம் இருக்கு. எல்லா பட்சத்தையும் எடுத்து ஸ்தாபிச்சதுனாலே ரொம்ப சந்தோஷப்பட்டு வாகீசஸ்ய நிஜப்ரியாயா நிகிலான் வேதான் பிரதாத்துஹு அப்படின்னு, தன்னுடைய ஆராத்திய தெய்வமான லக்ஷ்மி ஹயக்ரீவரை நிஜப்பிரியாய பாஷ்யக்காருக்கு கொடுத்தாலாம். இப்பேற்பட்ட பாஷ்யத்துக்கு ஸ்ரீபாஷ்யம் என்ற திருநாமம் இட்டு தன்னுடைய ஆராத்திய தெய்வமான லக்ஷ்மி ஹயக்ரீவரை கொடுக்கலாம். ஏன்னா மூர்த்திஸ்வேன சதார்ச்சிதம் சமதரத்து எஸ்மை சஜீயான் முனிஹி அப்படின்னு, இப்பேற்பட்ட பாஷ்யத்துக்கு வேதத்துக்கு சரியான அர்த்தங்களை கொடுத்ததுனாலே அவருக்கு வேதமூர்த்தி, வேதங்களை முதல் முதல்ல பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ண ஹயக்ரீவனையே கொடுக்கிறது தானே சரி அப்படின்னு அந்த லக்ஷ்மி ஹயக்ரீவரையே கொடுத்தா அப்பேற்பட்ட ராமானுஜருக்கு மங்களம் அப்படின்னு ஜெயம் பல்லாண்டு அப்படின்னு இங்க மங்களாசாசனம். அப்படி இந்த பிரமாணத்தையும் ரட்சிச்சு கொடுத்தேர் பிரமேயமான பெருமாள், அந்த பிரமாணத்தில் சொல்லப்பட்ட ஸ்ருதி சிரசி விதிப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசேன்னு அந்த திருவேங்கடமுடியானே இவர் கிடையாதுன்னு சொல்லும் பொழுது அவருக்கும் சங்க சக்கரத்தை கொடுத்து இவர் தான் திருவேங்கடமுடியானு நமக்கு காட்டி கொடுத்தேர். அதனால இங்க ஆச்சரியமா திருத்தீய பிரம்மதந்திர சுவாமி 3000 படியில் எடுக்கும் பொழுது அந்த சங்க சக்கரத்தை திருப்பி கொடுத்ததுனால அவைகளை தரித்து எல்லாரும் அனுபவிக்கும்படி தம் ஸ்வரூபாதிகளை பிரகாசிப்பித்த உபகாரத்துக்கு பிரத்யுபகாரமாக அந்த ராமானுஜர் சித்தாந்தத்தை வியாபிக்க பண்ண வேண்டும் என்று திருவேங்கடமுடையான் திருவுள்ளம் பற்றி அப்படிங்கிறார். அப்படி இந்த பிரமாணத்தையும் பிரமேயத்தையும் காப்பாற்றி கொடுத்த இந்த பாஷ்யக்கார் அவருடைய சித்தாந்தத்தை வியாபிக்க பண்ணணும், அவர் பண்ண இந்த உபகாரத்துக்கு திருவேங்கடமுடையான் எப்படியாவது நம்ம பிரதி உபகாரம் பண்ணணும் அப்படின்னு சுவாமி தேசிகனாகவே அவதாரம் பண்ணேர் அப்படின்னு இங்க திருத்தீய பிரம்மதந்திர சுவாமி அற்புதமாக இங்க எடுக்கிறார். அப்படி பெருமாளே இந்த காலம் நம்ம பார்த்தோம் இல்லையா, வேதே சஞ்சாத்தக்கேத்தேன்னு இந்த காலம் சரியில்லாதபடி திருப்பியும் பாஷ்யக்கார சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணணும் அப்படின்னு, திருவேங்கடமுடையான் அவதாரம் பண்ணணும் அப்படின்னு முதல் முதல்ல என்ன பண்றேன்னா, அந்த காஞ்சிபுரத்தில் தம்பதிகளான தோத்தாரம்பா அனந்த சூரிகள் அவளுடைய சொப்னத்தில் ஒரு நாள் திருவேங்கடமுடையான் வந்தேராம். ஆச்சரியமான சொப்னம். அனந்த சூரிகள் திடீர்னு பார்த்தா திருவேங்கடமுடையான் தன் கண்ணீர் கண்ணில் ஜலம் விட்டு அப்பேற்பட்ட பெருமாள், சங்கச்சக்கரதாரியாக ஸ்ரீவத் சாங்கித வக்ஷஸ்தலனாக கௌஸ்துபா முக்த கந்தரனாக திவ்ய பீதாம்பரதாரியாக பிரசன்ன முகாரவிந்தத்தோட திருவேங்கடமுடையான் தோன்ற, அதுவும் உபதேசத்தோட தன்னுடைய திருக்கைகளில் ஒரு பக்கம் திருவடியை காட்டிக்கொண்டு, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜா ஹம்த்வா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சஹான்னு கண்ணன் கீதையில சொன்னா போலேயே இங்கு சேவை சாதிக்கிறேர். ஆனந்த பாஷ்பத்தோட அனந்த சூரியம் பெருமாளை சேவித்து ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு சந்தோஷப்பட்டு, உண்மை எப்படி ஸ்தோத்திரம் பண்ண முடியும் அப்படின்னு அங்கு அப்படியே கண்ணீர் விட, ஆனந்த கண்ணீரில் இருக்கும் பொழுது, பகவான் கவலைப்பட வேண்டாம், உமக்கு மங்களமான திருக்குணங்களாலே வினயமுள்ள தனையன் புத்திரனை உமக்கு கொடுக்கப் போறேன், அதற்கு நீர் தம்பதியாக புரட்டாசி மாதத்திலே பிரம்மோத்சவத்துக்கு வாருங்கள் என்று சொல்லி பெருமாள் மறைந்துவிட்டேர். அப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேர் அனந்த சூரிகள். தன்னுடைய கனவிலே வந்த பெருமாள் அவர் சொன்ன இந்த விஷயங்களை தோத்தாரம்பாவுக்கு சொல்ல, தோத்தாரம்பாவும் எனக்கும் இதே போல சொப்னம் வந்ததுன்னு சொல்ல ரொம்ப ஆச்சரியப்பட்டார். பெருமாள் திருமலைக்கே வர சொன்னேர் இல்லையா, புரட்டாசி மாசம் அங்க போய் பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு அந்த காலத்துக்கு பிரதீட்சித்து கொண்டார்கள். அந்த காலத்தை எதிர்பார்த்துண்டு அந்த புரட்டாசி மாதம் வர இவர்கள் பாத யாத்திரையாகவே அங்க திருவேங்கடத்துக்கு வந்துருக்கா, திருப்பதியிலேருந்து மலை ஏறிண்டிருக்கா தம்பதிகள். அங்க திருவேங்கடமுடையானுக்கு புரட்டாசி மாசம் பிரம்மோத்சவம் ஆரம்பம். முதல் நாள் துவஜாரோகணம். அப்படி பெருமாள் எப்படின்னா உபய விபூதி நாயக்கனாச்சே, வைகுண்டம் பெருமாள் தானே இங்க திருவேங்கடமுடையான். அனந்த குருட விக்ஷசேனர்களோட சக்கரத்தாழ்வாரோட பெருமாள் பரிவாரங்களோட எழுவர். அற்புதமா இருக்கும் முதல் நாள் திருவேங்கடமுடையானுடைய உற்சவம். அப்போ துவஜப்பட்டத்தோட அங்க கருடன் துவஜாரோகணம் நடக்க, குடியில மேல கருடன் பறக்க, இவாளும் மலை மேலே ஏற, அங்க துவஜப்பட்டமும் மேலே ஏற, அந்த சமயம் ஆச்சரியமாக இருக்கு. கருடனுடைய அனுகிரகம் இல்லையா, சுவாமி தேசிகனுக்கு முதல் முதல்ல கருட மந்திரத்தை உபதேசித்தேர். அந்த கருட மந்திரத்தினாலே கருடன் தான் பிரத்யட்சமானார், முதல்ல கருடனுடைய அனுகிரகம். அதனால கருட அன்னைக்கு துவஜப்பட்டம் மேலே ஏறும்பொழுது அனந்த சூரியல் தம்பதிகளும் திருமலை மேலே ஏறினார்கள். ஆச்சரியமாக அந்த திருமலையை சேவித்துக் கொண்டு அங்கே வந்து பிரதட்சிணம் பண்ணி அனுஷ்டானங்கள் பண்ணி ஸ்ரீவாரி புஷ்கரணியிலே வராகர் பெருமாளை சேவித்து அங்கிருந்து திருமலை திருவேங்கடமுடையான சேவிக்க கோவிலுக்கு வரா. ஆச்சரியமான பெருமாளை சேவிக்கிறார் அனந்த சூரிகளோ. பெருமாளை சேவித்து உமக்கு எப்பேற்பட்ட நாயக்கன், உபய விபூதி நாயக்கன், உமக்கு எங்களாலே என்ன ஒரு உபச்சாரம் பண்ண முடியும் அப்படின்னு, இந்த அஞ்சலி தானே பண்ண முடியும், ஆனா எங்களால முடிஞ்ச இந்த அஞ்சலிக்கு நீரோ நீர் கொடுப்பதோ பரமபதம், அப்பேற்பட்ட பரமபதம். எப்படி லக்ஷ்மிகாந்தனான பகவான் இந்த சாதாரண ஒரு அஞ்சலிக்கே நீர் பரமபதத்தை தரையரே அப்படின்னு பெருமாளை ஆனந்த கண்ணீரோடே பெருமாளை சேவிக்கிறாளாம். அப்பேற்பட்ட அவதாரங்கள் எல்லாம் பண்ணவர் நீர்தானே அப்படின்னு திருவேங்கடமுடையான முதல் முதல்ல இந்த லோகத்தை, இந்த ஜீவாத்மாக்கள்லாம் இப்படியே ஆத்மாக்களாகவே இந்த பிரளய காலத்தில் இருந்துட்டே, ஜடமா ஜடப்பொருளுக்கு சமமா இவாளுக்கு விஷய சுகமாவது தெரியட்டுமே அப்படின்னு முதல்ல சிருஷ்டியை பண்றேர். அந்த சிருஷ்டியை பண்ணி முதல் முதல்ல பிரம்மாவுக்கு தானே வேதத்தை உபதேசிக்கிறேர். அதுக்கப்புறம் சாஸ்திரங்கள் எல்லாரும் பகவானே எல்லாருக்கும் கொடுக்கிறேர். வெறும் விஷய சுகம் மட்டும் போராது அப்படின்னு புருஷார்த்தங்களையும் தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்னு அப்புறம் ஆழ்வார்களாகவும் ஆச்சாரியர்களாகவும் அவதரிக்கிறேர். அவதாரங்கள்னு பார்க்கும்போது தர்ம சம்ஸ்தாபனார்தாயின் தர்மத்துக்காக முதல்ல மத்ஸ்யாவதாரத்திலே பரத்வத்தை காட்டினேரே அப்பேற்பட்ட திருவேங்கடமுடையான். எப்படி ஒரு புத்திரன் புத்திரனுக்கு அப்பா வேதாத்தியானம் பண்ணி வைக்கணும் அப்படின்றது நாங்கள் இந்த அவதாரத்திலேருந்து தெரிஞ்சிட்டோம். எப்பயுமே பிரம்மாவுக்கு வேதத்தை முதல்ல உபதேசம் பண்ணேர். அந்த வேதத்தை அபகரிச்சுண்டு போகும்போதும் அவரே ரட்சித்துக் கொடுக்கிறேர். அப்படி கூர்மாவதாரத்திலே நல்லவர்களுக்காக நல்லது பண்ண எவ்வளவன்னா கஷ்டப்படலாம் அப்படின்னு உமகிட்டது நாங்கள் எல்லாம் தெரிஞ்சுண்டோம். கூர்மாவதாரத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டே தேவர்களுக்கு அமிர்தம் கொடுக்கறதுன்னா, இவரே பாவம் கூர்மாவதாரம் எடுத்தேர், அந்த மந்திரமலை கீழே உழாம பார்த்துண்டேர், மேலையும் அவரே இருந்தேர், அந்த வாசுகி பாம்புக்கும் அந்தர்யாமியாக இருந்தேர், தேவர்களாலையும் அந்த ராட்சசர்களாலையும் அதை கடைய முடியாதப்பா அவளுக்கும் அந்தர்யாமியாக இருந்து பகவானேதான் இத்தனையும் பண்ணேர், மந்திர பர்வத்துக்கு கூட சக்தி இல்லை அதுக்கும் அந்தர்யாமியாக இருந்து இத்தனையும் பண்ணேர். அதே மாதிரி வராக அவதாரத்திலே ஒரு அம்மா அப்பா எப்படி தன்னுடைய பசங்களுக்காகவே யோசனை பண்ணுவான்றதை காட்டினேர். அம்மாவும் பூமாதேவி கேட்க இந்த ஜீவாத்மாக்கள் என்னை ரட்சித்தேர், ஆனா இவாளெல்லாம் என்ன பண்ண போறேர், உஜ்ஜீவனம் பண்ண அப்படின்னு கேட்கும் பொழுது உபதேசம் பண்ணேர். வராக புராணம் நரசிம்ஹாவதாரத்திலே ஒரே சமயம் கோபமும் கிருபையும் சேர்த்து எங்களுக்கு காட்டினர், அப்படியும் இருக்கலாம், நல்லவா கிட்ட கிருபையும் கெட்டவா கிட்ட கோபம் குணமும் இருக்கணும், இது ரெண்டும் ஒரே சமயத்தில் இருக்கிறது கஷ்டம், ஆனாலும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. எப்படி திரிவேணி சங்கமம் கங்கா யமுனா சரஸ்வதி, கங்கை வெள்ளையாக இருக்கும் யமுனை கருப்பாக இருக்கும் சரஸ்வதி நதி வந்து சிவப்பாக இருக்குமோ அப்படி உம்முடைய திரு உடம்பு வெள்ளையாக இருக்காம் கங்கை போலே, அவருடைய வனமாலை என்ற மாலை கருப்பாக இருக்கு, அவர் அந்த ஹிரண்ய கசிப்பு வதம் பண்ணச்ச அந்த ரத்தம் அப்படி சிவப்பாக இருக்கும்பொழுது திரிவேணி சங்கமமாக நமக்கு சேவை சாதிக்கிறேர், அப்பேற்பட்ட நரசிம்மனார அவதாரம் இந்த திரிவேங்கடமுடையான் நீரேதான பண்ணீர். வாமனாவதாரத்திலே பரோபகாரம் பண்ணா மிகப்பெரிய வளர்ச்சியை அடையலாம் அப்படின்றது எங்களுக்கு எல்லாம் காட்டினேர். பரசுராம அவதாரத்தில் யதா ராஜா ததா பிரஜான்னு ஒரு ராஜா தன்னுடைய தர்மத்தை இல்லைன்னா அவன் பேர்பட்ட ராஜாவை நம்ம வச்சுக்கிறதே தப்பு அப்படின்றது நமக்கு உணர்த்தினேர். ராமாவதாரத்திலே பெருமாளை விலை கொடுத்து வாங்கிட முடியாது, பக்தினாலதான் வாங்க முடியும் அப்படின்னு, பக்தி தான் முக்கியம் அப்படின்னு சபரி மோட்சம் அப்பேற்பட்ட ஜட்டாயு மோட்சம் விபீஷண சரணாகதியிலெல்லாம் எடுத்து காட்டினேர். சரணாகதி சாஸ்திர அது எங்களுக்கு உபதேசம் பண்ணேர். கிருஷ்ணாவதாரத்திலே சாதாரண மாடு மேய்ச்சவனாதான் இருந்தான்னு நினைச்சிடாதீங்கோ, எப்பேற்பட்டவர்களுக்கும் ஞானமுண்டுன்னு கீதோபதேசத்தையே பண்ணேர். கலியுக பிரத்யக்ஷ தெய்வமாக இருக்கேர். சகலாவதார காரணாக்காரா ஸ்ரீ ஆனந்த விமான நிலையா ஸ்ரீனிவாசா விஜயி பவ நமோஸ்தே, அப்பேற்பட்ட திரிவேங்கடமுடையானே உமக்கு விஜயம் உண்டாகட்டும் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணி மங்களாசாசனம் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டு பிரதட்சிணமாக வந்து அங்கே மட்டத்திலே அன்னைக்கு ராத்திரி ஸ்ரீ வைஷ்ணவ மட்டத்திலே இருந்து தங்கினார்கள். அந்த அற்புதமான அந்த ராத்திரியிலே திருவேங்கடமுடையான் அவர் ஒரு பாலக்கனாக வந்து அங்கிருந்து கோவிலில் திருமணிகளை எடுத்துட்டு அவா இருக்கிற இடத்துக்கு வரையறாம் அன்னைக்கு ராத்திரி வந்து கதவை தற்றேர். அவா அதுக்கப்புறம் அனந்த சூரிகள் வெள்ளே வந்து பார்க்க அற்புதமான இந்த பாலக்கனை பார்த்து பேர்பட்ட தேஜஸோடே இருக்கிறே அவரை கைகூப்பி யாருன்னு கேட்க திருவேங்கடமுடையான் அனுப்பிச்சேர், இந்த அற்புதமா இருப்பான் ஒரு புத்திரனை தந்தோம் கை கொள்ளும் என்று அந்த திருமணியை கொடுத்து பெருமாள் சொன்ன வாக்கை சொன்னேர், அற்புதமான புத்திரனை உமக்கு கொடுக்க போறேராம், இந்த மணியை நீர் ஸ்வீகரித்து தோதாரம்பாவை இதை ஸ்வீகரிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்ல அனந்த சூரிகளும் ரொம்ப சந்தோஷப்பட்டு எப்படி விபீஷணாழ்வார் ராமர்கிட்டேந்து ரங்கநாதனை லப்துவா குலதனம் ராஜான்னு வாங்கின்றேரோ அதே வினயத்தோடே இந்த கண்டையை தான் வாங்கிக் கொண்டு அதை தேவிகளுக்கு கொடுக்க தோதாரம்பாவும் அதை விழுங்குற மாதிரி கொண்டு வர மணியை நம்ம விழுங்க முடியுமா அப்படின்னு யோசிக்கும் பொழுதே அந்த மணி தானாகவே உள்ள போயிடுதான். அப்படியே வாய்க்குள்ளே போனவுடனே அப்படியே திடீர்னு எழுந்து பார்த்தா இது ஒரு சொப்னம். அனந்த சூரிகள் ஆஹா இது சொப்னமா அப்படின்னு எழுந்து இதை தோதாரம்பாவுக்கு சொல்ல, தோதாரம்பாவும் இதே கனவை நான் கண்டேன், திருமணியை விழுங்குறா போலே அப்படின்னு, இது எப்படி இந்த பகவான் திருவேங்கடமுடையான் இப்படி லீலை பண்ணான்னு அவளுக்கு ஒரே என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருவரும் மறுநாள் கார்த்தையில் இருந்து கார்த்தால போய் பெருமாளை சேவிக்கலாம் அப்படின்னு கார்த்தால சுப்பிரபாதம் ஆயிட்டு இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் கோவிலுக்கு போறாளாம் தம்பதியாக. அந்த சுப்பிரபாதம் ஆயிட்டு இருக்கு, கௌசல்யா சுப்பிரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார் தூளா கர்த்தவ்யம் தெய்வமான்னிகம் உத்திஷ்டோ உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜா உத்திஷ்ட கமலா காந்தா திரைலோக்கியம் மங்களம் குருன்னு அற்புதமாக வெள்ள சுப்பிரபாதம் சொல்லிட்டு இருக்க, அர்ச்சகர்லாம் திருவாராதனம் பண்ண தரையை திறந்து உள்ள போய் பார்த்தா திருவாராதன சமயத்திலே உள்ள திருமணியாழ்வார் அந்த திரு கண்டாவை காணும், அந்த மணி காணுமே அப்படின்னு வெளியில வந்து அங்க இருக்கிற நிர்வாகிகளுக்கு சொல்ல, மணி காணுமே யாராவது எடுத்துன்னு போயிட்டாளா, ராத்திரி திருடு போயிட்டுதா, இங்கேயும் அங்கேயும் போய் தேடலாமான்னு சொல்ல, தம்பதிகளும் இவாளும் ஒத்தருக்கொத்தர் பார்த்துட்டா சந்தோஷமா இருந்தது, நேத்திதான் நம்ம அதை விழுங்குற மாதிரி கனவு கண்டோமே, இது என்ன இங்க மணி காணுமே அப்படின்னு அவளும் அங்க வந்து இந்த மாதிரி எங்களுக்கு கனவு வந்ததுன்னு சொல்ல, கனவு வந்துதா அவ பெருசா கண்டுக்கல, இல்ல நம்ம போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, திருமலையிலே ஜீயர் சடக்கென அந்த இடத்துக்கு வந்து அவர் சொன்னேராம், நேற்று எனக்கு ஒரு கனவு வந்தது, திருவேங்கடமுடையான் வந்து சொன்னேர், இந்த காஞ்சிபுரத்திலிருந்து வந்திருந்த இந்த தம்பதிகளுக்கு தானே இந்த மணியை கொடுத்தேராம், அது பிரசாதமாக அப்படின்னு சொல்ல, இந்த மணியை நீங்கள் தேட வேண்டாம், இனிமேல் திருவாராதனத்துக்கு உள்ளே மூலஸ்தானத்திலே திருமணி கிடையாது, வேண்டாம் அப்படின்னு, ஏன்னா அவர் தான் தேசிகனாக அவதாரம் பண்ண போறேர் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டாலாம். அப்படி ஒரே சமயம் மூணு பேருக்கும் கனவுல வந்தார், அனந்த சூரிகளுக்கும் தோதாரம்பாவுக்கும் அந்த ஜீயருக்கும். அப்போ ஆச்சரியப்பட்டா, எல்லாரும் அங்கே இருந்தவாள்லாம் பெருமாளுடைய லீலையை பார்த்து திருவேங்கடமுடையானையும் சேவிச்சிருந்தா, இப்பேற்பட்ட தம்பதி எப்பேற்பட்ட பாக்யம் அப்படின்னு அவாளையும் நமஸ்கரித்திருந்தா, ரொம்ப சந்தோஷப்பட்டா. அனந்தாச்சாரியாரும் தேவிகளோடே திருவேங்கடமுடையானை சேவித்து திருவடி தொழுது விடை கொண்டு பெருமாள் கோவில் ஏறினார் அப்படின்னு அங்கிருந்து திருப்பியும் காஞ்சிபுரத்துக்கு வந்தார் ரெண்டு தம்பதிகளும். அப்படி ரொம்ப ஆச்சரியமான இந்த நடந்ததை அவ மனசிலேயே நினைச்சுட்டு இருக்கா. ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல, 12 வருஷ காலம். எப்படி பராசர பகவான் பராசரர் நமக்கு பரத்வத்தை விஷ்ணு புராணத்தை அதிலே தெளிவாக விஷ்ணு பரத்வத்தை எடுத்து காமிச்சாரோ, விஷ்ணு புராணத்தை நமக்கு கொடுத்தார், அவர் 12 வருஷம் கர்ப்பவாசத்திலே இருந்து பிறந்தேராம். அப்படி வந்து மகர்ஷிகள் அப்படி 12 வருஷம் தோதாரம்பாவுடைய மனசிலேயே கர்ப்பதாரணம் பண்ணியிருந்தா, இந்த மனசிலேயே இந்த கண்டாவை அன்னைக்கு முழுங்கிறது நினைச்சுட்டே இருந்தாலும், 12 வருஷ காலம் எப்படி பராசரர் போலே, அதுக்கப்புறம்தான் அந்த அம்மாவுக்கு கர்ப்பம் தரித்தார். அந்த 12 வருஷ காலம் அப்படின்னா, அவர் பராசரரோ நமக்கு விஷ்ணு புராணத்தை கொடுத்தவர், அந்த விஷ்ணு புராணமோ புராண ரத்னம்னு சொல்லுவோம். அதே மாதிரி இங்க சுவாமி தேசிகன் அவதரித்தேர், இவரும் 12 வருஷம் இருந்தேரே, இவர் யாதவாபியுதயம்னு பண்ணேர், யாதவாபியுதயம் காவ்ய ரத்னம் அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த அம்மா கர்ப்பம் தரித்ததும் அந்த தீப பிரகாசரை சேவிச்சுண்டு, திரு தேவாதிராஜனை சேவித்துண்டு அங்க இருந்தா அந்த அம்மா. அந்த 12 மாசம் அந்த 10 மாசம் எப்படி இருந்தான்னா, ஒரு நகைகளுமே இல்லையாம், நகைகளெல்லாம் கைட்டி போட்டாலாம், இந்த நகைகள்லாம் போட்டுக்கவே பிடிக்கலையாம், எது சாப்பிட்டாலும் ஒரு ருச்சியே இல்லாம இருக்காம், உடம்பெல்லாம் வெளுத்து போயிருக்காம். அதை வந்து அற்புதமாக பெரியவா அதுக்கு சொல்லும்பொழுது சொல்றா, சாதாரண குழந்தையா தன்னுடைய கர்ப்பத்திலே இருக்கிறது சுவாமி வேதாந்த தேசிகனாச்சே, இவர் அவதாரம் பண்ண உடனே வைராக்கிய நிஷ்டராச்சே, தங்கம் எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு, ராஜா பதவி கூட எனக்கு வேண்டாம், தேப்பெருமாளுடைய கைங்கரியமே போரும்னு சொன்னவர், அப்பேற்பட்டவர், ஒரு தங்க நகை கூட அவர் போட்டுண்டதில்லை. பிக்ஷையில வந்து அவருக்கு தங்கத்தையே அரிசியாக கொடுத்தப்ப கூட இது ஏதோ பூச்சி அப்படின்னு வெள்ளை தள்ளிட்டேராம், அப்பேற்பட்டவர் ஆச்சே. அதனால அவர் உடம்புல இருக்கிறதுனால அந்த அம்மாவுக்கு நகை போட்டுக்கவே பிடிக்கலையாம். ருச்சியே இல்லையே அப்படின்னா, நம்ம அமிர்தத்தை சாப்பிட்ட உடனே ஏதாவது விசேஷமா பாயசம் சாப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் எது சாப்பிட்டாலும் அது ருச்சியே இருக்காதோ, வயிற்றுக்குள்ளேயே இப்பேற்பட்ட அற்புதமான குழந்தை இருக்கும்பொழுது எது சாப்பிட்டாலும் ருச்சியே தெரியலையாம். உடம்பு வெளுத்து போச்சே அப்படின்னா, அந்த வேதமாதா அப்பேற்பட்ட வேதமாதாவுக்கு எல்லாரும் கருப்பு வர்ணத்தை பூசிட்டு அர்த்தத்தை தப்பு தப்பா சொல்லி அதை இவர் வந்து திருப்பியும் அதை வெள்ளையாக்கி கொடுக்க போறேரோ, அதனால முதல்ல தன்னுடைய மாதாவையே வெள்ளையாக்கிட்டேர் அப்படின்னு ஆச்சரியமாக பெரியவா இதை விசேஷமாக விவரித்திண்டு வரா. எல்லா ஸ்திரீகளுக்குமே அந்த கர்ப்பகாலத்திலே சில மாற்றங்கள் வரும், ஆனா இந்த அம்மா அப்படி கிடையாது. சுவாமி வேதாந்த தேசிகர் தன்னுடைய கர்ப்பத்திலே இருக்கிறதுனால விசேஷமாக எல்லாரும் சொல்றார். அதுக்கப்புறம் சீமந்தம் என்ற வைதீக சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணா, ஆச்சரியமாக எல்லா பெரியோர்களையும் இருந்து ஆசீர்வாதம் பண்ணா. அப்புறம் 4370 கலியுகம் ஆண்டிலே விபவ வருஷம் சுக்ல வருஷம் புரட்டாசி மாதத்தில் சுக்லதசமியில் புதன்கிழமை கூடி அந்த திருநக்ஷத்திரத்திலே திருவேங்கடமுடையானுடைய தீர்த்தவாரி சமயம். இப்ப வந்து அவ 12 வருஷம் முன்னாடி புரட்டாசி மாதம் முதல்ல போய் பகவானை சேவித்தா திருவேங்கடமுடையான. இப்போ இந்த 12 வருஷம் கழித்து புரட்டாசி மாதம் அன்னைக்கு தீர்த்தவாரி திருவேங்கடமுடையானுடைய அவதார தினோத்சவம் சிரவணம். அன்னைக்கு அன்னைக்கு ஆச்சரியமா அந்த திருக்குளத்திலே பார்த்தா கார்த்தால முதல்ல பல்லக்கில் எழுதுவேர் திருவேங்கடமுடையான் ஸ்ரீதேவி பூமாதேவியோட. அதுக்கப்புறம் திருப்பியும் குளத்துக்கு வந்து அங்கு திருமஞ்சனம் நடக்கும். ஆச்சரியமாக அங்க பக்தர்கள் எல்லாம் அங்க அப்படியே குளிர் பனி பனிமூட்டமா இருக்கும். பனியில எதிர ஒண்ணுமே தெரியாது, ஆனா பகவான் அவ்வளவு பிரகாசமா அந்த பனியில ஒரு சூரியனை போலே நமக்கு காட்சி கொடுப்பார். அந்த பெருமாள் தீர்த்த அவருக்கு திருமஞ்சனமான உடனே சக்கரத்தாழ்வாரை கொண்டு சக்கரஸ்நானம் அப்படின்னு அர்ச்சகர்கள் தீர்த்தவாரி ஆகும். அப்போ எல்லாம் சக்கரஸ்நானமான உடனே பக்தர்கள் எல்லாம் அவபிருத்த ஸ்நானம் பண்ணுவார் அந்த தீர்த்தத்தில். அப்படி எல்லாரும் அங்கு அவபிருத்த ஸ்நானம் பண்ணும் பொழுது இங்க காஞ்சிபுரத்திலே சுவாமி தேசிகன் அவதரிக்கிறார். இது வந்து பிரதிவாதி பயங்கர மன்னன் பெரிய பெருமாள் முன்பே பிரமாணமாக அறுதியிட்டு சப்தத்தி ரத்ன மாளிகையில் சொல்றேர். பாத்ரபத மாசகத விஷ்ணு விமலரக்ஷே வெங்கட மகீந்திரபதி தீர்த்ததினுபூதே பிராதுரபவத் ஜெகதி தைத்தியரி புகண்டா ஹந்த கவிதார்க்கிக மிருகேந்திர குருமூர்த்தியா அப்படின்னு பாத்ரபதம் சாந்திரமானசம்னு சொல்லுவா. ஸ்ரவண மாசத்துக்கு அப்புறம் புரட்டாசி மாதம் விஷ்ணு விமலரக்ஷேன்னு விஷ்ணுவுடைய திருநக்ஷத்திரமான திருவோணம் சிரவணம் அன்னைக்கு வெங்கடபதி மகீந்திரபதி அப்படின்னு திருவேங்கடமுடையான் வெங்கடாத்ரி மலைக்கு அதிபதியானவர் அவருடைய தீர்த்த தினபூதே தீர்த்தவாரி என்று அவதரிக்கிறேராம். தைத்தியரிப்பு கண்டா பெருமாளுடைய கண்டாவான ஹந்த கவிதார்க்கிக மிருகேந்திர குருமூர்த்தியா இங்க ஹந்த அப்படிங்கிறார் ஆச்சரியமா அப்படின்னு அர்த்தம். எப்படி சுகர் எப்படி கிருஷ்ணாவதாரத்தை சொல்லும் பொழுது துவம் அத்தம் பாலகமம்புஜேக்ஷணம் அப்படிங்கிறார், துவம் அத்தம் அப்படிங்கிறார். குழந்தை எல்லாரும் என்ன சொல்லுவா, குழந்தை பறந்துட்டுப்பா ஆச்சரியமா அத்தமா இருக்குன்னுவா. ஆனா அப்படி சொல்லல சுகர், எப்படி சொல்றேன்னா அத்தமே குழந்தையாக பறந்தது அப்படிங்கிறார் கண்ணனை சொல்லும் போது. அதே போலயே இங்கவும் ஹந்த கவிதார்க்கிக மிருகேந்திர குருமூர்த்தி ஆச்சரியமாக அத்தமாக கவிதார்க்கிக சிம்மமானவர் இங்கு அவதாரம் பண்ணேர் அப்படின்னு குருவாக அப்படின்னு சொல்றேன். அப்போ சுவாமி குமாரவரதாச்சார் அவதாரத்தை சொல்லும் சுவாமி தேசிகனுடைய அவதாரத்தை சொல்லும்பொழுது வெங்கடேஷாவதாரோயம் தத்கண்டாம் சோதவா பவேத் யதீந்திரா சோதவே தேயம் விதர்க்கியாயாஸ்து மங்களம் அப்படின்னு எப்படி சொல்லலாம், எல்லாரும் எப்படி சொல்றான்னா தேசிகனுடைய அவதாரம் இவரே திருவேங்கடமுடையான்தான் அப்படிங்கிறா. சில பேர் இவர் வந்து திருவேங்கடமுடையானுடைய திருமணி அப்படிங்கிறா. சில பேர் யதீந்திரன் சுவாமி பாஷ்யக்காரர் ராமானுஜரே அப்படின்னு சொல்ற. எப்படி சொன்னாலும் இது பொருந்தும், இது பொருத்தமாகவே இருக்கு. அதனால விதர்க்கியாயாஸ்துமங்கலம் எப்படி தர்க்கம் பண்ணாலும் இது ஏற்றமாக இருக்கு அப்படின்னு அப்பேற்பட்ட வைபவம் கொண்டவர் நம் சுவாமி தேசிகன் திருவேங்கடமுடையான். அவருடைய திருமணி பாஷ்யக்காரர் மூணு அம்சமாக அவதரித்த சுவாமி தேசிகன் அப்படின்னு நீங்க சொல்றாரு. திருவேங்கடமுடையானேனா நம்ம பார்த்தோம், அவரே இந்த பிரமாணத்தையும் பிரமேயத்தையும் ரட்சிச்சு கொடுத்ததுனால பாஷ்யக்காரருக்கு திருப்பியும் பிரதி உபகாரம் பண்ணணும்னு அவர் அவதாரம் பண்ணார். பண்ணும்பொழுது இப்ப வாதியர்கள் எல்லாம் ஜெயிக்கணும் இல்லையா, திருப்பியும் ராமானுஜ சித்தாந்தத்தை சில பேர் அவருடைய அவதாரத்துக்கு அப்புறம் வந்து இது தப்புன்னு சொல்லி திருப்பி வரும்பொழுது அவளை திருப்பியும் வாதம் பண்ணி ஜெயிக்கணும். அதனால தன்னுடைய கண்டாவையும் சேர்த்துடலாம். கண்டா அப்படின்னா திருமணி. திருமணினால என்னன்னா சர்வவாத்தியமயீ கண்டா சர்வதேவமயோ ஹரிஹி அப்படின்னு கோவிலே பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணும் பொழுது சர்வவாத்தியமும் வேணும். 18 மங்களவாத்தியங்கள் இருக்கு, ஆனா 18 மங்களவாத்தியம் இல்லாலும் ஒரு திருமணி அடித்தாலே 18 மங்களவாத்தியத்துக்கு சமம். எப்படி பகவானான ஸ்ரீஹபதியான பகவானை சேவிச்சா எல்லா தேவதைகளும் சேவிச்சா மாதிரியோ சர்வதேவமயோ ஹரிஹி அவனே அப்படின்னு, அதே போல சர்வவாத்தியமும் இல்லாம போனாலும் திருமணி கண்டாவுடைய நாதமே எல்லா வாத்தியத்துக்கும் சமம் அப்படின்னு. அந்த திருமணியால என்னன்னா டாக்கின்யஸ்ச பிசாச்ச அசுரா பிரம்மராட்சசாக கச்சந்தி கண்டா கோஷனாக. அந்த திருமணி அடிச்சாலே சத்ருக்கள் பிரம்மராட்சசர்கள் இந்த பகவத் விஷயத்துக்கு துஷ்டர்களாக வந்து அவள்லாம் பயந்து ஓடிடுவாளாம். கண்டானாதாதிபா வேதாக அப்படின்னு சொல்கிறபடியே அதுவே வேதநாதம் போலே இருக்கும் அப்படின்னு பிரசித்தமான திருமணியாழ்வாரே அவதரித்தேர். சுவாமி திருவேங்கடமுடையார் திருமணி திருமணியே. அதுக்கப்புறம் ஸ்ரீ பாஷ்யக்காரர் அப்படின்னு சொல்றோமேன்னா பாஷ்யக்காருடைய சரித்திரமும் தேசிகனுடைய சரித்திரமும் எடுத்து பார்த்தாலுமே அதே மாதிரி தான் வரும். முதல்ல ரெண்டு பேரும் தேவாதிராஜன் தேப்பெருமாள் திருவடியிலேயே வளர்ந்தவா. அவருக்கு எப்படி ஆளவந்தார் வந்து வரதராஜன் கிட்டே வந்து சரணாகதி பண்ணேர் ராமானுஜரை சித்தாந்த ஸ்தாபகராக ஆக்கணும் அப்படின்னு, அதே போலயே தேவாதிராஜன் சன்னதியிலேயே சுவாமி தேசிகனுக்கு நடாதூரம்மாள் ஆசீர்வாதம் பண்ணீர். அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் இவா ரெண்டு பேரையுமே கூப்பிட்டுட்டான். அங்க அரையர் மூலமாக ராமானுஜரை கூட்டிட்டு வந்துட்டேர், இங்க வந்து சுவாமி தேசிகனை கூட்டிட்டு வந்துட்டேர். அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்துக்கு ஆபத்து வரும்பொழுது பாஷ்யக்காரும் அங்க மேல்கோட்டை பக்கம் போனேர். இவரும் ஸ்ரீரங்கப்பட்டினம் அந்த கர்நாடக தேசத்து பக்கத்திலே போனேர். மேல்கோட்டையிலேயே இருந்து சல்லப்பிள்ளையை ரெண்டு பேருமே இருந்து மங்களாசாசனம் பண்ணியிருக்கா. அப்படி அவர் ஸ்ரீபாஷ்யத்தை ஸ்தாபித்தேர். அதுக்கப்புறம் ஸ்ரீபாஷ்யத்துக்கா அவர் அவதாரமான உன்ன அந்த சுத பிரகாசிகா என்று ஸ்ரீபாஷ்யத்துக்கு விவரணமான சுத பிரகாசிகையை சுவாமி தேசிகன் ரட்சித்து கொடுத்தேர். அதே போல பல கிரந்தங்கள் பண்ணேர். அதுக்கப்புறம் இதர மதங்கள்லாம் வரும்பொழுது அவளை ஜெயிக்கிறதுக்காக சததூஷணி பரமத பங்கம்லான் பண்ணி மறுபடியும் ராமானுஜ சித்தாந்தத்தை ஸ்தாபித்தேர். தாத்பரிய ரத்னாவளியெல்லாம் பண்ணேர். இதெல்லாம் பார்த்தா ராமானுஜரே திருப்பி அவதாரம் பண்ணேர் அப்படின்னு சொல்லும்படியாகவே இங்கே இருக்கு. சுவாமி தேசிகனே தன்னுடைய அவதாரத்தை பற்றி சொல்லும்பொழுது தான் கண்டா அவதாரம் அப்படின்னு சொல்றேர். சங்கல்ப சூரியோதயம் என்ற நாடகத்திலே, அந்த நாடகத்திலே எப்பயுமே யார் ஒரு கவியோ அவ வந்து தன்னை பற்றி சொல்லிக்கணும். அதனால இங்கு சுவாமி தேசிகன் இதை எடுக்கிறார். வித்ராசினி விபுதவைரி வரூதினீனாம் பத்மாசகாய பரிச்சார விதௌ பிரயுக்தா உத்பிரேக்ஷதே புதஜனௌ உபபத்தி பூம்னா கண்டாஹரே சமஜனிஷ்டயதாத்மனேதி அப்படின்னு. கண்டாஹரேஹே ஹரியினுடைய கண்டை சமஜனிஷ்டஹா அவதாரம் பண்ணேன் அப்படின்னு அடியேன். கண்டாஹரே ஹரியினுடைய கண்டாவாக அவதாரம் பண்ணேன்னு உத்பிரேக்ஷதே புதஜன உபபத்தி பூம்னாம்னு பண்டிதர்கள்லாம் பிரமாணமாக சொல்றார். அனுமான பிரமாணம் கொண்டு அங்க நடந்த காரணங்கள்லாம் பார்த்து எப்படி அனந்தசூரிகள் திருமலையில போய் அங்க இருக்கும்பொழுது அவளுக்கு அந்த சொப்னம் வந்தது இல்லையா, அதெல்லாம் வச்சு அப்புறம் இவர் வாதம் பண்றதெல்லாம் வச்சு அவள்லாம் இதை சொல்றாளாம். யார் பண்டிதர்கள், சாதாரண மனுஷர்கள் இல்ல, பண்டிதர்களே சொல்றா இவர் கண்டாவதாரமாகத்தான் இருக்கணும் அப்படின்னு நிச்சயமாக அனுமான பிரமாணத்தோடே சொல்றான். அந்த கண்டை எப்பேற்பட்ட கண்டன்னா வித்ராசினி விபுதவைரி வரூதினாம் அப்படின்னு துஷ்ட தேவதைகளை அந்த தேவ பூஜைக்கு வைரி விரோதமா இருக்கிறவர்களெல்லாம் பயப்படும்படி செய்ய பத்மாசகாய ஸ்ரீஹஸ்பதியான பகவான் பரிச்சார அவருடைய திருவாராதனத்துக்கு உபயோகப்படுத்தும்படியான இந்த திருமணி, அந்த மணியினுடைய கண்டாநாதத்தை கேட்டாலே நம்மளுடைய நல்லவாளுக்கு ஞானம் எல்லாம் தங்குமாம். ஒரு ஆச்சாரியன் அனுகிரகம் பண்ணணும்னா அந்த ஞானம் நமக்கு அப்படியே தங்கணும் இல்லையா, கேட்டதெல்லாம் மறந்துடக்கூடாது, அந்த ஞானம் தங்கணும். அதே போல துஷ்டர்கள் எல்லாம் பயந்து ஓடிடுவா. அதனாலதான் இந்த கண்டாநாத அவர் அந்த சப்தத்தை கேட்டாலே துஷ்டர்கள் ஓடும்படி இருக்க இவருடைய வாதங்கள்லாம் பார்த்தா நம் சம்பிரதாயத்துக்கு விரோதமா வந்தவா, எல்லாரும் பார்த்து இவருடைய வாதத்தை பார்த்து எல்லாரும் இதுமேல் இவரை ஜெயிக்க முடியாதுன்னு பயந்து ஓடிடுவாளாம். சாதுக்கள்லாம் இதை வந்து அப்பேற்பட்ட இந்த ஞானத்தை எடுத்து நம்மளும் சரணாகதி அடையணும்னு அவருடைய திருவடியை பற்றுவார் அப்படின்றா போலே. அதனால கண்டா வாக திருவேங்கடமுடையான் இங்கே அவதரித்தேர் சுவாமி தேசிகனாக அப்படின்னு. அப்பேற்பட்ட அந்த குழந்தை அவதரித்த உன்ன அங்கு தீர்த்தவாரி அன்று ரொம்ப சந்தோஷப்பட்டா. காஞ்சிபுரத்திலே எல்லா பெரிய பெரியவர்கள்லாம் வந்தா. அப்போ அந்த குழந்தைக்கு முதல்ல அனந்தாச்சாரியார் ஜாதகர்மம் பண்ணி அப்புறம் 10 நாளைக்கு அப்புறம் நாமகரணம் பண்றேர். திருவேங்கடமுடையான் தீர்த்தவாரி அன்று அவதரித்ததாலே திருவேங்கடமுடையானே என்று நாமம் சாற்றி திருவேங்கடமுடையானுடைய அவதாரம் இல்லையா, அதனால அவருடைய தீர்த்தவாரி தினத்திலே அவதாரம் பண்ணதுனால வெங்கடநாதன் அப்படின்ற திருநாமத்தை வைத்து எப்படி இந்த க்ஷீராப்தியிலிருந்து கௌஸ்துப ரத்னம் வந்ததோ அப்படி இவர் மின்றேறான் சுவாமி தேசிகன், குழந்தை வெங்கடநாதன் அப்படின்னு திருநாமம். அந்த வெங்கடநாதன் எப்படி இருக்காருன்னா கல்பவ்ருக்ஷம் போல இருக்கிறான், எதை கேட்டாலும் கொடுக்கும் கல்பவ்ருக்ஷம். இவரோ சிஷ்யர்களுக்கு எல்லா சர்வார்த்த சித்தி அப்படின்னு எல்லா ஞானத்தையும் கொடுத்தவர், சந்தேகங்களை போக்கினவர். அதனால இவர் கல்பவ்ருக்ஷமாக இருக்கார். எல்லாரும் வந்து குழந்தையை தாளாற்றலாம் தொட்டில போட்டு. எப்படி பெரியாழ்வார் கண்ணனுக்கு மங்களாசாசனம் பண்ணேரோ, மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடு தந்தான் மாணிக்குரலனே தாலேலோ வையம் மலந்தானே தாலேலோ என்று. இந்த குழந்தை கர்ணனுடைய அவதாரத்தை விஸ்தாரமாக சொல்லப் போறேர். யாதவாபியுதயம் என்ற காவிய ரத்னத்தை நமக்கு கொடுக்கப் போறேர். கோபால வம்சத்தி போன்ற ஸ்தோத்திரங்களை கொடுக்கப் போறேர். அப்பேற்பட்ட குழந்தைக்கு கண்ணனைப் போலே இங்க தாலாட்டு பாடுறா. அதே போல மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே, தென்னிலங்கை கோன்முடிகள் சிந்து வைத்தாய் செம்பொன் சேர், கண்ணினன் மாமதில் புனை சூழ் கண்ணபுரத்தென் கண்மணியே, என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ அப்படின்னு. ராமருடைய அவதாரத்தை இவர் எடுத்து சொல்ல போறார். எல்லா கவிகளும் பத்திய ரூபமாக ராமாயணத்தை சொன்னார், சுவாமி தேசிகன் கத்திய ரூபமாக சொன்னார். அப்புறம் அபயப்பிரதான சாரம் என்று இந்த சரணாகதி சாஸ்திரத்தில் எடுத்து நமக்கு ஒவ்வொரு ராமன் பண்ண அத்தனை அனுகிரகமும் நமக்கு எடுத்து காட்டினேர். இந்த சரணாகதி சாஸ்திரத்தை நமக்கு எல்லாருக்கும் புரியும்படி தெரியும்படி நமக்கு கொடுத்தேர் இல்லையா அபயப்பிரதான சாரம். அப்பேற்பட்ட ராமனையும் கண்ணனையும் இவர் மங்களாசாசனம் பண்ண போறவராச்சே, அதே போலயே இருந்து தலாட்டு பாடுறாளாம். அப்பேற்பட்ட குழந்தைக்கு இந்த மூவாயிரப்படியில திருத்திய பிரம்மதந்திர பிரகால சுவாமி எடுக்கும் பொழுது அன்னப்பிராசனத்தையும் அப்தபூர்த்தி உற்சவத்தையும் செய்தருளி பெருந்தேவியாரை முன்னிட்டு பேரருளாளரை சேவிக்க பண்ணி வைக்க, இந்த குழந்தைக்கு ஒரு வயசான உன்ன வெங்கடநாதன் ஆசிண்ட அற்புதமான அந்த குழந்தைய நேர தேப்பெருமாள் சன்னதிக்கு போக, முதல்ல பெருந்தேவி தாயார் சேவிச்சு அங்கிருந்து பேரருளாளன் சன்னதிக்கு போய் சேவை பண்ணி வைக்கும் பொழுது பேரருளாளரும் நம்மி ராமானுஜனைப் போலே தர்சன பிரவர்த்தகராக கடுவீர் என்று அர்ச்சகமுகேன திருவாய் மலர்ந்தருளி குளிர கட்டாட்சித்து தீர்த்தம் முதலானவைகளை பிரசாதித்தருளினார் அப்படின்னு. அர்ச்சகமுகேன நம் ராமானுஜரைப் போலே சித்தாந்த பிரவர்த்தகராக ஆவார் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணேராம், தீர்த்தம் பிரசாதங்கள் எல்லாம் கொடுத்தேராம். அதுதான் சுவாமி தேசிகன் இவ்வர்த்தத்தை அன்றே அடைக்கலம் கொண்ட நம் அத்திகிரி திருமால் அப்படின்னு அன்னிக்கே திரு வரதன் நமக்கு சின்ன வயசுலேயே அனுகிரகம் பண்ணிட்டேர் அப்படின்னு, அந்த அனுகிரகத்தினாலே தான் என்னால் இவ்வளவும் பண்ண முடிஞ்சது அப்படின்றத சுவாமி தேசிகன் எடுக்கிறார். அப்படி அந்த குழந்தையான வெங்கடநாதன் பத்மாவதி தாயார் திருவேங்கடமுடையானுடைய அனுகிரகத்தினாலே அவதாரம் பண்ண குழந்தை திருவேங்கடமுடையானி தன்னுடைய கண்டா ராமானுஜர் அந்த அம்சங்களாக சேர்ந்து அவதரித்தவர், தேப்பெருமாளாலே அனுகிரகம் பண்ணப்பட்டவர். இன்றைய வரைக்கும் அவருடைய அவதாரத்தை இன்று அவதார மகோத்சவத்தன்று நம்ம பார்த்தோம். சுவாமி தேசிகனுடைய அவதாரத்தை அடியனை போல ஒருத்தனால சொல்ல முடியுமானா அது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் தேசிகனுடைய அனுகிரகத்தினாலே இன்று நம்ம பார்த்தோம். ஏன்னா உடிப்பேனாஸ்மி சாகரஹா அப்படின்னு ஒரு இடத்துல காளிதாசன் சொன்னார். ரகுவீர் ரகுவம்சம் பண்ணும்பொழுது ரகுவம்ச சரித்திரத்தை நம்மளால சொல்ல முடியுமா, ஆனால் நான் பண்றேனே அது எப்படி இருக்குன்னா சமுத்திரத்தை கட்டைய வச்சு ஒரு வயசானவன் தாண்டரா போலே இருக்கு அப்படிங்கிற. அப்பேற்பட்ட ஆச்சாரியன் சுவாமி தேசிகன் அவருடைய அவதாரத்தை அடியேனாலே முடிந்த வரைக்கும் இன்று பார்த்தோம். இதற்கு பிறகு அடுத்த பாகத்திலே அவருடைய உபநயனாதிகள் அங்கிருந்து சுவாமி நடாதூரம்மாளாலே அவருக்கு அனுகிரகம் பண்ணப்பெற்று அவருடைய 20 வயசு வரைக்கும் அவருடைய சரித்திரத்தை அடுத்த பாகத்திலே பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.